அழகூரில் பூத்தவளே, எனையடியோடு சாய்த்தவளே, மழையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே, புனையள்ளித்தானே உயிர் நூலில் கோர்த்து, உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பு, அழகூரில் பூத்தவளே சீத்தவளே.